நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் ஓடி போகாது. மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது. எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்ட பின்னும் பூமி எங்கு பூ பூக்கும். வருத்தமில்லை, காட்டினிலே வாழ்கின்றோம். முட்களின் வழி ஒன்றும் மரணமில்லை. இருட்டினிலே நீ நடக்கையிலே, உன்னிழலும் உன்னை விட்டு விலகிவிடும். நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே, உனக்கு துணை என்று விளங்கிவிடும். தீயோடு போகும் வரையில் தீராது இந்த தனிமை. கப்பலில் காத்திருப்போம், எரிமலை வந்தால் கூட ஏறி நின்று பார்த்தெடுப்போம். அந்த தெய்வ ரகசியம் புரிகிறதே. இங்கு எதுவும் நிலையில்லை கரைகிறதே. மனம் வெட்ட வெளியிலே அலைகிறதே. அந்த கடவுளை கண்டால் வா கணக்கு. அவள் எனக்கு இவள் உனக்கு, உடல்களும் போடும் புதிர் கணக்கு. உனக்கும் இல்லை இது எனக்கும் இல்லை, படைத்தவனே இங்கு எடுத்துக்கொள்வான். நல்லவன் யாரட கெட்டவன் யார், கடைசியில் அவனே முடிவு செய்வான். பழி போடும் உலகம் இங்கே, பலியான உயிர்கள் அத்தனையும் பார்த்திருப்போ. நடப்பவை நாடகம் என்று நாமும் சேர்ந்து நடித்திருப்போமா. பல முகங்கள் வேண்டும் சரி மாட்டிக்கொள்வோமா. உதவி வேண்டுமா?